முட்டவிழ நாளானதோ சொல்லடி என் செல்ல கிளியே புத்தம்புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ முட்டவிழ நாளானதோ சொல்லடி என் செல்ல கிளியே வாய் பேசும் வார்த்தை எல்லாம் கண் பேசும் அல்லவோ கண் பேசும் வார்த்தையைத்தான் கண்ணீரும் சொன்னதோ புத்தம்புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ முட்டவிழ நாளானதோ சொல்லடி என் செல்ல கிளியே செல்ல கிளியே